سورة النصر الله بن திருப்பெயரால் துவங்குகின்றேன் الله உடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் الله بن மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும்போதும் உம்முடைய ரப்பின் புகழை கொண்டு துதித்து தஸ்பீஹ் செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் தௌபாவை பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான்.